பாடும் பெண்ணே மௌனங்கள் கூடாது, வாய் போட்டு சட்டம் எல்லாம் பெண்ணுக்கு ஆகாது. அடிக்கு பின்னாலே காவேரி தாங்காது, ஆளான பின்னாலே அழிப்பு மூடாது. ஆசை துடிக்கின்றது உன் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், உன் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், உன் வீட்டு தென்னங்கீற்றை ஒவ்வொன்றாய் கேட்டுப்பார். என் பேர் சொல்லுமே உன் வீட்டு தோட்டத்தில் எல்லாம் கேட்டுப்பார், உன் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், உன் வீட்டு தென்னங்கீற்றை ஒவ்வொன்றாய் கேட்டுப்பார். என் பேர் சொல்லுமே. சொல்லாத காதல் எல்லாம் சொர்க்கத்தில் சேராது, எண்ணிக்கை தீர்ந்தாலும் முத்தங்கள் தீராது, எண்ணிக்கை பார்த்தாலே முத்தங்கள் ஆகாது. தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், உன் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், உன் வீட்டு தென்னங்கீற்றை ஒவ்வொன்றா கேட்டுப்பார். என் பேர் சொல்லுமே.